செத்து பொழுச்சு என்ன தொட்ட ஊனோ சுரு முழுசா உனக்கு உனக்கு மட்டும்தாண்டா உனக்கு மட்டும்தாண்டா எடுத்து கெட்டு போடா கள்ள பயல பயல செல்ல பயல பயல கள்ள பயல பயல செல்ல பயல தூக்கத்துல நலவ பார்த்த நலவுக்குள்ள ஒன்ன பார்த்த முடிச்சு பார்த்த நலவும் காணும் நலவுக்குள்ள அழகும் காணும் வித்தக்காரா வித்தக்காரா கண்ண கோலில் கெட்டிக்காரா வித்தக்காரா வித்தக்காரா கண்ண கோலில் கெட்டிக்காரா காதல் வித்த கத்து தானா காலம் புகழும் கள்ள பயல பயல செல்ல பயல பயல கள்ள பயல பயல செல்ல பயல பயல பாசக்காரி பாசக்காரி ஆசச்சோறு ஊட்டித்தாடி பாசக்காரி பாசக்காரி ஆசச்சோறு ஊட்டித்தாடி தாய் போல மடியில் போட்டு தூங்கவை பாட்டு பாடி தூங்கவை பாட்டு பாடி கள்ள சிறுக்கு சிறுக்கு செல்ல கிறுக்கே கிறுக்கு கள்ள சிறுக்கு சிறுக்கு செல்ல கிறுக்கி கிறுக்கு ஓணுசா எனக்கு மட்டும்தாண்டி எனக்கு மட்டும்தாண்டி கொடுக்க மாட்டேன் போடி.